சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. பத்தி முதலாம் அவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தன்னில் அத்திகிரியருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. சடைமுடியன் சதுர்முகன் என்று இவர் முதலாம் தரமெல்லாம் அடைய வினைப்பயனாகி அழிந்து விடும் படி கண்டு கடிமலரால் பிரியாத கட்சி நகரத்திகிரி இடமுடைய வருளாளர் இணையடிகளடைந்தேனே. சந்திரங்கள் வேறின்றி தமது வழியழியாது மந்திரங்கள் தம்மாலும் மற்றுமுள்ள உரையாலும் அந்தரங்கண்டடி பணிவார் எல்லார்க்கும் அருள் புரியும் சிந்துரவற்பிரயவனார் சீலமல்லதறியேனே. காகமிரா கதன் மன்னர் காதலி கத்திரபந்து நாகமரணயன் முதலா நாகநகரார்த்தமக்கும் போகமுயர் வீடு பெற பொன்னருள் செய்தமை கண்டு நாகமலை நாயகனார் நல்லடி போதடைந்தேனே. உகக்குமவயுகந்து உகவாதனைத்து மொழிந்து உறவு குணமிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலன வரித்து சகத்தில் ஒரு புகழில்லா தவமரியன் மதில் கச்சி நகர்கருணைநாதனை நல்லடைக்கலமாயடைந்தேனே. அளவுடையாரடைந்தார்க்கும் அதனுறையே கொண்டவர்க்கும் வளவுரை தந்தவனருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் களவொடி வாரமரன்ன இசைந்தவர்க்கும் காவலராம் துளவ முடியருள் வரதர் துவக்கிலனை வைத்தேனே. உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு காலுரைத்தவரை அமையுமினி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய வருளாளர் அடியினையடைந்தேனே. திண்மை குறையாமைக்கும் நிறைகைக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கும் உளமதியலுகக்குகைக்கும் தன்மை கழியாமைக்கும் தரிக்கைக்கும் தணிகைக்கும் வன்மையுடைய வருளாளர் வாசகங்கள் மறவேனே. சுருதினிவயறியும் துணிவுடையார் தூய்மொழிகள் பரிதிமதியாசிரியர் பாசுரம் சேர்ந்தரு கணங்கள் கருதி ஒரு தெளிவாளால் கலக்க மறுத்திகிரி பரிதி மதிநயனமுடை பரமனடி பணிந்தேனே. திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலாமை முறவும் அளப்பரிய வடியரசும் கருமமழிப்பழிப்பமைப்பும் கலக்கமிலா வகை நின்ற அருள் வரதர் நில இலக்கில் அம்பனானமிழ்ந்தேனே. ஆறு பயன் வேறில்லா அடியவர்கள் அனைவர்க்கும் ஆறு மதன் பயனுமிவை ஒரு காலும் பல காலும் ஆறு பயனெனவே கொண்டு அருளாளரடியினை மேல் கூறியனர் குண உரைகள் இவை பத்தும் கோதிலவே. Thank you.